ஆசிரியர், நீ எனக்குச் செய்ய உதவியதுவெனல். இவ்வாறு கூறிய சீடனை சியேசற்குருவானவர் மகிழ்ச்சியோடு கடைக்கண்ணால் பார்த்து, அன்பனே, இங்கே வா வென்றழைத்தருகே இருக்கச் செய்து ஜீவப்பெருமாக்கிய அபரோட்ச ஞானத்தையும் கெடுக்கவல்லனவாகிய தடை பிரதிபந்தன் கள்மூன்றும் அடையாதபடி சிவஞானவள்ளலார் பொன்னைப் பொழி புகழைக்குறியாது தன்னை எழுப்பவனே சற்குருவாம் என்னமென்னம் பொன்னி பொருளை இன்றோதுங்குருவெல்லா மன்னியனே சற்குருவன்றாம் என் கூறுவதறிக. 63. கைவல்லிய நவநீதம் என்பது சிட்டனி வாறு கூறத் தேசிகர் மகிழ்ந்து நோக்கிக் கிட்டவா வெனவி ரித்திகிருபையோ தருளிச் செய்வார் துட்டமான் தடைகள் மூன்றும் தொடராமற் சொரூப ஞான நேட்டனா இருக்கி நீதே நீசியும் உதவே யாமி சொலுப ஞான நேட்டனாய் நனதிற்சுழத்தியுடையவனாய் பிறழாதிருப்பா யானால் இதுவே நீ எனக்குச் செய்யும் பிரதியுபகாரமாகுமென்று கருணையோடு கூறினார் என்பது.